தனம் தனம் தனம் தகரணம் நரம் நரம் தன்னம் நரம் தகனமோ ஜரி Thank you. வீச்சி புரோவு மொழினு நேரணமே சிபிரானவர வீச்சி புரோவு மொழினு நேரணமே சிபிரானவர வீச்சி புரோவு மொழினு நேரணமே சிபிரானவர அம்மா